வரவில்லையோ, முல்லை சிரிப்பலகா முத்தான பேரழகா மதுர வீர சுவாமி இன்னும் வரவில்லையோ, முழுக்கழகா கோழி முட்டை கண்ணழகா முத்து முத்து பல்லழக வரவில்லையோ, முல்லை சிரிப்பழகா முத்தான பேரழகா மதுர வீர சுவாமி இன்னும் வரவில்லையோ. ஐயா மனமோ இன்னும் இறங்கலையா, உன்னை எண்ணி எண்ணி பாடுவது கேட்கலையா. ஐயா மனமோ இன்னும் இறங்கலையா, உன்னை எண்ணி எண்ணி பாடுவது கேட்கலையா. நிசம் முழுக்கழகா கொள்ளி முட்டை கண்ணழகா முத்து முத்து பல்லழக வரவில்லையோ, முல்லை சிரிப்பழகா முத்தான பேரழகா மதுர வீர சுவாமி இன்னும் வரவில்லையோ. முன்னிட்டும் வீரமணி உன் சோபக்காரமணி தங்கு தடை இல்லாமல் வாருமையா. வீராதி வீரமணே மினிதீர்க்கும் வீரமணே வீர திலகம் இட்டுக் கொண்டு வாராலையா. முன்னிட்டும் வீரமணி உன் சோபக்காரமணி தங்கு தடை இல்லாமல் வாருமையா. ஐயா மனமோ இன்னோ இறங்கலையா, உன்னை எண்ணி எண்ணி பாடுவது கேட்கலையா. ஐயா மனமோ இன்னும் இறங்கலையா, உன்னை எண்ணி எண்ணி பாடுவது கேட்கலையா. நிஜம் முழுக்கழகா கொண்டி முட்டை கண்ணழகா முத்து முத்து பல்லழக வரவில்லையோ, முல்லை சிரிப்பழகா முத்தான பேரழகா மதுர வீர சுவாமி இன்னும் வரவில்லையோ. நடந்து வாராரையா, வெள்ள குதிரை ஏறிக்கிட்டு வேட்டநாய கூட்டிக்கிட்டு அண்டமெல்லாம் கிடுகிடுங்க வாராரையா. கோடி மக்க கூடி நிற்க ஆண்டு வந்த மதுர சாமி ரசா போல நடந்து வாராரையா, வெள்ள குதிரை ஏறிக்கிட்டு வேட்டநாய கூட்டிக்கிட்டு அண்டமெல்லாம் கிடுகிடுங்க வாராரையா. ஐயா வெட்டருமா கையிலே மினுக்குதையா, உங்கள் சாட்ட சட்ட இடி இடிக்க கேக்குதையா. ஐயா வெட்டருமா கையிலே மினுக்குதையா, உங்கள் சாட்ட சட்ட இடி இடிக்க கேக்குதையா. இந்த முழுக்கழகா கொல்லி முட்டை கண்ணழகா முத்து முத்து பல்லழக வரவில்லையோ, முல்லை சிரிப்பழகா முத்தான பேரழக மதுர வீர சுவாமி இன்னும் வரவில்லையோ. நிச முறுக்கழகா கோழி முட்டை கண்ணழகா முத்து முத்து பல்லழக வரவில்லையோ, முல்லை சிரிப்பழகா முத்தான பேரழக மதுர வீர சுவாமி இன்னும் வரவில்லையோ. ஐயா மதுர வீர சுவாமி இன்னும் வரவில்லையோ. அப்பா மதுர வீர சுவாமி இன்னும் வரவில்லையோ.